என்னுயிரே என்னுறவும் நீதானே, உனக்கே பின் உனக்கே என்னுயிரை தந்தேரே. நிழக்கூட நிஜமாய் மாறும் காதலிக்க கண்டே, நிலையின்றி நானும் இங்கு உன்னிடத்தில் வந்தே. நிலம் சேரும் மழையை போலே உன்னை சேர வந்தே, நினைவோடு என்னை விட்டு நீயும் நீங்கி சென்றாய். மழை வான் மழை என்னை விலகி செல்லாதே, மனமே பின் மனமே நீ மௌனம் கொள்ளாதே. உயிரே என் உயிரே என் உறவும் நீதானே, உனக்கே இனி உனக்கே என் உயிரை தந்தேனே. கல்லூரி பாடம் போலே இது என்ன காதல் பெண்ணே, கேள்விக்கு கேள்வி என்ன விடையாகுமா? கண்ணூரி காதல் உண்டா கனவாக மறைந்து போகும், கை போடும் காதல் ஒன்றே நிஜமானதே. காதல் கண்ணீரா இல்லை காதல் நீரா, பெண்ணே காயம் இல்லாமல் ஒரு காதல் உண்டா? சொல் கண்கள் சொல்லாத என் காதல் கதையே, உந்தன் கையோடு சேர தினம் எங்கும் துணையாக நான் வருவேன். பொய் நீ சொல்லாதே, இளைவாணி போகும் உன்னே காதல் கொள்ளாதே. உனக்கே இனி உனக்கே என் உயிரே.